துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியில் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். ஒளி ஒளியாய் வெட்டும் மின்னல் ஒளியாய் என் ரகசிய இளம் பெண்களை போல் வருவேன். இளவின நீ இருந்தால் உன் கானம் போல் இருப்பேன். துள்ளி துள்ளியாய் கொட்டும் மழை துள்ளியாய் இதயத்தை இதயத்தை நினைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியல் மாற்றத்தை நிகழ்த்தி காற்று போல திறப்பேங்கே வாங்கிருக்கும் சூரல் போல நானும் அந்த மேகமதில் வாழ்கிறேன். காற்றழுத்தம் போல வந்து நானும் உன்னை தான் முத்தமிட்டு முத்தமிட்டு போகிறேன். ஒருவர் ஒருவர் அடிக்கடி தேடி ஆனந்த மழை தனில் அணிந்திட கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை இதயத்தை நினைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். ஒரு வீடு கட்டி தரவா நீலவான் என் கால் நடந்தால் நீங்கள் குத்தும் தலைவா போற கண்ணில் போதை கொண்டு நீயும் பார்க்கிறாய். மேல் உதட்டை கீழ் உதட்டை அசக்கிறாய். கனவுகள் வருதே காதலியே உன்னை கழுவிட கழுவிட. துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை இதயத்தை நினைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியல் மார்க்கத்தை நிகழ்த்தி